ായ ഇപ്പോ അടുത്ത അധികരണം ശബ്ദാതി ഭേദാധികരണം. ഇപ്പൊ എന്ന പറഞ്ഞ പോറാന്ന് വെച്ചാലോ, ഇത്തനം ബ്രഹ്മവിദ്യകൾ തിരിച്ചടിച്ചിരിക്കും. ഗ്രഹവിദ്യയെ, സാങ്കേതിക വിദ്യയെ, വൈശ്വാനിക വിദ്യയെ, இப்படி நிறைய வித்தியைகளை பத்தி விசாரிச்சாச்சு. இந்த வித்தியெல்லாம் ஒரே வித்தியா அல்லது வெவ்வேறு வித்தியைகளா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. பொதுவாக லோகத்துல நம்ம பாக்குற முடியும் என்னன்னாக்கா, இது பிரம்ம வித்யை, பிரம்ம வித்யன்னா பேரு, பிரம்மோபாசனம், பிரம்ம வித்யை அப்படின்னு தான் நாம சொல்றோம். அந்த அவாந்தர பேதம் போட்டோம். காஞ்சிபுரத்துல தேவத்துவ மாறி, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன், நம்ம திருவேங்கர மலையில திருவேங்கர உடையான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரமாணம் இருக்க, ஆனா ஒவ்வொரு பிரமாணம் வேற வேற பிரமாணம் தான், வேற வேற பிரமாணம் கிடையாது, எல்லாம் ஒரே பெருமாள் தான். எங்க சேவிச்சாலும் சரி, அவனாதிக்கிறான்ல ரங்கநாதான் மங்களாசாசனம், அங்க நம்ம திருவேணுடையான மங்களாசாசனம் பண்ணிடுறாரு. திருப்பான என்ன, அவளுக்கு தெரியும் திவ்யாசன சுரூபத்துல வேறுபாடு இல்லை, திவ்யமங்கள விக்கிரகத்துலதான் வேறுபாடு. அந்த மாதிரி பிரம்ம வித்யை, பிரம்ம வித்யன்னு எத்தனை உடனே பேர் வந்துட்டு போட்டுமே, வேற வித்யை, ஞாச வித்யை, எத்தனை வித்யைகள், 32 வித்யன்னு சாமானியம். ஆனால் நிறைய பிரம்ம வித்தியைகள் இருக்கு. அந்த பிரம்ம வித்தியைகள் எல்லாமே பேரு பிரம்ம வித்தியம் தானே பேரு, அதனால எல்லாம் ஒரே வித்தியதான். அது மட்டுமல்ல, நீங்க பேர் என்ன, நம்ம என்ன முதல் அதிகாரத்துல என்ன சொன்னோம், சர்வ வேதாந்த பிரத்யம் சோதனாத்திய விசேஷாதும் சூத்திரம் அப்படின்னு. அதாவது பலம் என்ன, பேர் என்ன, ரூபம் என்ன, அது மாதிரி இது விதி பிரச்சயம் என்ன, எல்லாமே ஒன்னாத்தான் இருக்கு. வேற வித்தியை எடுத்துக்கோன்னாக்கா அது பேரு, வேற வித்தியன் பேரு, சாந்தோக்கியத்திலையும் மிருதாரண்யத்திலையும். அதோட பலன் என்ன, பிரம்ம பிராப்தி. அதனுடைய இது அடையிறதுன்றது உபாசனம்ன்றது கொஞ்சம் ஆகாரம், அந்த ஆகாரம் அபயதாதி திருக்கல்யாண குணங்கள், அபயதாதி திருக்கல்யாண குணங்கள் ரெண்டு வித்தியிலையும் அதே தான் இருக்கு. அதே மாதிரியாக இது இருக்கு பாருங்க, விதி பிரத்யம், பிரதிபாசித்தவியம், பதங்கேற்றவியம் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அதனால சயோகம், பலம், ரூபம், ஆக உபாசி ஆகாரம், அது மாதிரி பேர், ஆக்கியா, சோதனா, விதிப்பிரத்தியம் நாலும் ஒன்னா இருந்ததுன்னாக்கா அதுக்கு பேரு ஒரே வித்தியன்னு நீங்க சொன்னீங்கோ, அந்த மாதிரி இங்கே அப்படிதான் இருக்கு. பிரம்ம வித்தியன்னு ஒரே பேரு, பிரம்ம வித்தியன்னு ஒரே பெயரு, விதிப்பிரத்தியம் என்ன, உபாசித்த வேதித்தவியம், நிதித்தியாசித்தவியா, ஜாயித்த எல்லாம் ஒரே அர்த்தம் தான் நம்ம வேதாந்தி குலத்திருக்கோம். சோதனையும் ஒண்ணுதான். பலம் என்ன அப்படின்னாக்கா பிரம்ம பிராப்தி தான் பலம். அதே மாதிரியாக ஆகாரம், உபாசிய ஆகாரம் என்ன அப்படின்னாக்கா திருக்கல்யாண குணங்கள் தான். மற்றபடி எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் ஒன்னா இருக்கிற சமயத்துல நீங்க வந்து பிரம்ம வித்ய வெவ்வேறு அப்படின்னு ஏன் சொல்லணும், வெவ்வேறுன்னு சொல்லவே வேண்டாம். எல்லா வித்தியைகளும் ஒரே வித்தியதான். என்ன, பலமும் ஒரே பலம், பிரம்மத்தை அடையிறதுன்றது பலன். பரமாத்மாவுடைய திருக்கல்யாண குணங்களை உபாசிக்கிறது அப்படிங்கிறது தான் ஆகாரம். பிரத்யம் எல்லாம் கூட இருக்கு, அதெல்லாம் கிடையாது. விதி பிரத்யம் எல்லாம் வேற வேறையா இருக்கு. உபாசித்த வியாயித்தேன் இருக்கேன்னா அதெல்லாம் இல்லை. ஏன்னா நீங்க எந்த பதத்தை சொன்னாலும் அந்த அர்த்தத்தில் தான் வரும். உபாசனத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாமே பாஷைக்காக சாச்சுக்காது. உபனிஷத்துல அங்கங்க ஒரு இடத்துல உபாசித்தேன்னு இருக்கும். ஒரே பிரகரணம், ஒரே பிரகரணத்துல உபாசித்தேன்னு சொல்லிட்டு முடியச்ச வேதம் படியும், இன்னொரு இடத்துல வேதம் சொல்லிட்டு தியாயித்தேன்னு படியும், உபாசித்தேன்னு படியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பரியாய பதங்கள், ஒரே அர்த்தத்தை உடைய சொற்கழிவை, ஒரே அர்த்தத்தை உடைய சொற்கள். அந்த சொற்கள் தான் இங்க இருக்கு. அந்த சொற்கள் வந்து ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. அதனால நாங்கதான் சொன்னோம், இப்போ தேவப்பெருமாள், ரங்கநாதன், திருவேங்கடமுடையான் பேருதான் வேற, பேருதான் வேற. எல்லாத்தையும் திவ்யாத்ம சுரூபத்திலேயோ திருக்கல்யாண குணங்கள்லயோ வேறுபாடு இல்லையே. வந்தியர் சொல்வார் அப்படின்னு சொல்லுவார், பதத்தோடு கூட மீதி எல்லா நிலைகளிலையும் ஒரு வாசி இல்லையிலே. பரமாசுதேவனுக்கு என்னென்ன இருக்கோ அதுதான் வியூக திசையிலையோ விபவ திசையிலையோ அர்த்த திசையிலையோ ஆர்த்த திசையிலையோ இருக்கு. அந்த மாதிரிதான் இங்க கூட, அந்த மாதிரிதான் இங்க. பேர் ஒன்றுதான் வேற வேற. உபாசியமான குணங்கள் ஒரே மாதிரிதான், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதனால அதையே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியா வேண்டாம். பிரம்ம வித்தியை இத்தனை வித்தி இருக்குது, அத்தனை வித்தி இருக்குதுன்னா வெறும் உபச்சாரத்துக்கு சொல்றது தான். அது உபச்சாரத்துக்கு சொல்றது தான், இதுக்கு சொல்றது இல்லை. உண்மையான அர்த்தம் என்ன? ஆகவே இந்த இடத்துல ஒரே பிரம்ம வித்தியன்றது ஒண்ணுதான், பல கிடையாது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். அதுவே தவறு, அதுவே தவறு. அதுவே தவறு. ஏன் அப்படின்னாக்க, தேவப்பெருமாள், ரங்கநாதன், திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்றோம், வாஸ்தவம் தான். ஆனால் ஒன்னும் எல்லா பெருமானும் ஒரே பெருமானம் தான். ஆனால் ரூபம் வேற வேறையா இருக்குது, ரூபம் வேற வேறையா தான் இருக்கு. தொண்டருடைய புரியாதான் ரங்கநாதனத்தை பத்தி வேற யாரையும் பாட மாட்டேன்ட்டேன். எனக்கு ரங்கநாதன் தான் முக்கியம், பெரிய பெருமாள் தான் எனக்கு ஆனந்தம். அதனால பெரிய பெருமாளே எனக்கு முக்கியம் அப்படின்னுட்டு அவர் பாட மாட்டேன்ட்டார். எங்க மாதா மகள்லாம் இருந்தா அவளுக்கெல்லாம் சண்டை வந்துருமா, ஒருத்தர் ரங்கநாதன் வசதின்னு வேணாம். கிடையாது, தேவப்பெருமான் தான் வசதின்னு வேணாம். ஈடுபாடு, அந்த ஈடுபாடுல பெருமாள் ஒரே பெருமாளாகவோ திவ்யாத்ம சுரூபம் ஒன்னாகவே இருக்கட்டும், எல்லாம் ஒன்னா இருக்கட்டும், ஆனாலும் கூட அந்த ஆசைங்கிறது அப்படிதான் மாறு மாறி வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபம்தான் பிடிச்சிருக்கு. எனக்கு திரையணம் ஏன்னா பிடிக்கும், ஏன்னா படையனுக்கு இப்பேற்பட்ட வைபவம். அங்க பதின்மல பாடிய பெருமாள் ரங்கநாதன், இங்க தொண்டர்களுடைய தவிர்த்து மீது எல்லாரும் பாடின பெருமாள், எல்லாரும் பாடிட்டா, போது பேர் பாடிட்டா. அதனால இங்க விசேஷமானது. அதே தேவத்திரமான பாண்டுதான் சில பேர் சொல்றா, பால்லேன்னு சில பேர் சொல்றா. ஒவ்வொரு பிரமாணுக்கும் ஒரு வைபவம். தேவ பிரமாணம் அவ்வளவு பிடிக்கும். ஜனனி ஜென்மபூமி சுர்க்காதிபிகிரியசி. நமக்கு வந்து ஜென்மபூமி அது, பூமத்திற்கும் அப்படித்தான். திருமணந்தை பக்கத்தில் இருந்து வரலாம், அமுதன காலம் உஸ்தி ஆறு இல்லை என்றார். ரங்கநாதனை பார்த்தா ரங்கநாதன் தான் உஸ்தின்றார். பூமத்திற்கும் அவாவா அனுபவிக்கிற பிரமாள், அவாவாளுடைய கஷேத்திர அதிசயம். ரவீந்திரபுரத்துக்கு போங்கோ, அடியவருக்கு மையனை காட்டிலும் உஸ்தியான பெருமாள் இருக்கிறேன்னா, எங்க பெருமாள் தான் உசுண்ட பெருமாள் அப்படிங்களா. அந்த மாதிரி வைபவம் அவளுக்கு, அனுபூதி தான் காரணம். அதே மாதிரிதான் இங்கேயும் பிரம்ம வித்தியைகள்லாம் நிறைய வித்தியைகள் இருக்கு. இதெல்லாம் மீமாம்சைகள் நிர்ணயம் பண்ணி போயிட்டார். மீமாம்சா சாஸ்திரத்துல இரண்டாவது அத்தியாயத்துல வேதாத்தியாயம் பெயர் கர்ம வேதாத்தியாயம். கர்ம வேதாத்தியாயம் அதுக்கு பெயர். இப்போ இங்க எல்லா பிரம்ம வித்தியும் ஒரே வித்தியம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்போ பூர்வகாண்டத்தில் சொன்ன அனைத்து யாகங்களும் ஒரே யாகம் சொல்லணும் அப்படின்னு வேறுபாடே இல்லாம போயிடும். வேறுபாடே இல்லாம போயிடும், எல்லா யாகமும் ஒன்னு ஒன்று ஆயிடும். ஆனால் அதை யாருமே ஒத்துக்கல, ஏதோ ஒத்துக்கல முதல்ல. அதனால அவன் என்ன பண்ணா அப்படின்னாக்கா, கர்ம பேதங்கள் உண்டு, யாகங்கள்ல பேதம் உண்டு. ஒன்னதுக்கு யாகம்னு பேரு, ஒன்னதுக்கு இஷ்டின்னு பேரு, ஒன்னதுக்கு ஹோமம்னு பேரு. அதுக்கெல்லாம் லட்சணம் சொல்றக்கா, லட்சணம் சொல்றக்கா. அதனால இந்த மாதிரி எத்தனையோ கர்மாக்கள், இந்த கர்மாக்கள்ல எவ்வளவோ பேதங்கள் இருக்கு. அதுக்கு ஆறு விதமான பிரமாணங்களும் சொல்றார். அதனாலதான் சப்தாதி பேதாதிகரணன் பேரு. நானா சப்தாதி பேதாத அப்படிங்கிற சப்தம் முதலான பேதங்கள் அவன் சொல்றா. சப்தாந்தரா கர்ம பேதா, அத்தியாசா கர்ம பேதா, சங்கியாதா கர்ம பேதா, சம்யாதா கர்ம பேதா, குணாத் கர்ம பேதா, பிரகரணாந்தரா கர்ம பேதா அப்படின்னுட்டு ஆறு பேதக பிரமாணங்களும் சொல்றார். முதல் பிரமாணம் சப்தாந்தரா, சப்தாந்தரங்கள் இருக்கு. பாருங்க, எதேதே ஜுஹோதி ததாதி. எதேதன்ன யாகம், ஜுஹோதின ஹோமம், ததாதின தானம், ததாதின தானம். அதனால யஜி தாத்து எதேத, அந்த தாத்துவுக்கு யாகம் அர்த்தம். ஜோதின் இடத்துல பூ தாத்து, அந்த தாத்துவுக்கு ஹோமம் அர்த்தம். தானத்துக்கு அந்த தாதுவுல தானம் அர்த்தம். அதுக்கு ததாதின் இடத்துல கதின் தாத்து. எப்படி ஒவ்வொரு தாதுவுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. இதுதான் சப்தாந்தராத் கர்மபேதம். பல தாதுக்கள், அதாவது வினைச்சொற்கள், வினைச்சொற்கள் நிறைய இருக்கு. அந்த வினைச்சொற்களை இட்டு கர்மபேதம் உண்டு. இப்ப இங்க பாருங்க, இங்க என்ன அப்படின்னா, உபாசித தியாயித அன்வேஷ்டவியம் வேத இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வேற வேற சப்தங்கள். பொருள் ஒரே பொருளா இருக்கலாம், எல்லாத்துலயும் கர்மா தான், எல்லாத்தையும் உபாசனம் தான். ஆனால் இந்த சப்தம் பேதம் இருக்கு. சப்த பேதம் இருக்கிறத வச்சுட்டு அது வித்யா பேதம் சொல்லணும். பேதங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்றாவா, ரெண்டாவது அபியாசாத் கர்ம பேதம். ஒரே பதம் எஜதி, எஜதின்னு வரும். சமிதோ எஜதி, தனூன பாதம் எதத்தி பரிஹிர் எதத்தி இடோ எதத்தி சுவாகாரம் எதத்தி அப்படின்னு அஞ்சு எதத்தி. இதுக்கு பேரு பஞ்ச பிரயாஜங்கள்னு பேரு. அஞ்சு பிரயாஜம் அதாவது பிரயாஜயாகங்கள் தர்சபூர்ண மாச இஷ்டியில இந்த அஞ்சும் அங்கமா இருக்கு. அஞ்சு அங்கமா இருக்கு பிரயாஜங்கள் அஞ்சு. இதுல சொல்கோ எதிர்த்தி ஒரு எதிர்த்தியே போருமே எதுக்கு அஞ்சு எதிர்த்தி வந்தது அப்படின்னா அஞ்சு எதிர்த்தி இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த எதிர்த்தின்றது ஒவ்வொரு கர்மாவை சொல்றது இல்லாத போன வியர்த்தமா போயிடும். வேதத்தினுடைய ஒரு அக்ஷரத்துக்கு கூட வியர்த்தம் வரக்கூடாது அனர்த்தமா ஆயிடக்கூடாது. எல்லாம் பிரயோஜனமா இருக்கணும் நியமம்சகாலத்து. அதனால பாருங்க சனிதோ எதிர்த்தி சனித்யாகம் தனூன பாதம் எதிர்த்தி தனூன பாத யாகம் பரிஹிர் எதிர்த்தி பரிஹிர் யாகம் இடோ எதிர்த்தி இடோ யாகம் சுவாகாரம் எதிர்த்தி சுவாகார யாகம் எல்லா பிரயாஜங்கள் அஞ்சு பிரயாஜ யாகங்கள். அதனால அபியாசம் இருக்கு. நம்ம வேதாந்தத்தையும் அங்கங்க உபாசித்தேன்னு இருக்கோம். நிறைய இடத்துல உபாசித்த உபாசித்தேன்னு வருது. தஸ்மிஸ்துபாசித்தவியம் சர்வம் கல்விதம் பிரம்ம தஜலானதி சாந்த உபாசித்த அப்படின்னு. அதனால உபாசிதாத்து அங்கங்க இருக்கு, தியாயித்தன்னு அங்கங்க இருக்கு, இவைகள்ல வேத வேத இடத்துல இருக்கு. ஏவம் வேத அப்படின்னு அடிக்கடி வேத வேதன்னு வரும், நிறைய இடத்துல இருக்கு. இப்படி அபியாசங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்கு. அதனாலையும் கர்ம வேதம் சாண்டில் வித்தியில உபாசித்தேன் நகர வித்தியில உபாசித்தவியும் அது மாதிரிதான் இருக்கே. ஆகவே இந்த மாதிரியாக ஒரே பதம் உபாசித்தேன்ற கிரியாபதம் மனைச்சொல் அது பல இடத்துல பல முறை ஆவர்த்தியா இருக்கு. அபியாசம் திரும்ப திரும்ப புனஸ்புன அபியாசம் அவிசேஷ புனஸ்கரணம் அர்த்தம். ஒரே கிரியாபதம் ஒரே மாதிரியா வருது. இது எதிர்த்தி எதிர்த்தி எதிர்த்தி எதிர்த்தி அஞ்சு வாட்டி வந்தது. அந்த மாதிரி உபாசித்த தியாயித்த அந்த மாதிரி வரும். இது ரெண்டாவது. மூணாவது சங்கியன்றது எண்ணிக்கை. அது மீமாம்சைகள் வச்சிருக்கா திசிராவதி அந்த மாதிரி. இது நமக்கு அவ்வளவு தேவையில்லாது, அவ்வளவு தேவையில்லை, அதனால அதை விட்டு விடலாம். அதாவது சங்கியர்ச்சின்னு சொல்றது. நீங்க பிரம்மத்துல கல்யாண குணங்கள் வேணா சங்கியர்ச்சின்னு போலாம். பிரம்மஸ்வரூபத்துல சங்கிய வராது, அதனால அது கிடையாது. அது அவ்வளவு தேவையில்லை நமக்கு, அதனால அதை பத்தி சிந்தன வேண்டாம். அடுத்தது சம்ய பேர். பேர் பாருங்க விஸ்வஜோதி சர்வஜோதி அப்படின்னு மீமாம்சையில எடுத்துட்டு இருக்கா. அது மாதிரி இங்கேயும் தார வித்யா, சாண்டல்ய வித்யா, ஞாச வித்யா, மது வித்யா இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு, பல பெயர்கள் அதாவது சம்யைகள் நாமாக்கள் பிரம்ம வித்தியனுடைய பேர். எல்லா வித்தியும் ஒண்ணுதான் சொன்னாக்கா அப்ப இந்த பேர் ஏன் வைக்கணும்? அது வேண்டியதே இல்லை. அது வேண்டியதே இல்லை. எல்லா இடத்துலயும் ஒரே பெயர்கள் இல்லை, வெவ்வேறு பெயர்கள். அதனால வெவ்வேறு பெயர்கள் இட்டு சொல்றதுனால அதுவும் தோஷம் இல்லை. நமக்கு அது அனுகூலம். உபாசனங்களுடைய பெயர்கள் பலவாறாக இருக்கின்றன. அதனால அது கூட ஒரு இந்த வித்தியினுடைய பேதத்தை காமிச்சு கொடுக்கும். மீமாம்சகெல்லாம் நிர்ணயம் இருக்கா, அதோட அதை கொண்டுதான் இங்கே நிர்ணயம் நாம் பண்றோம். அடுத்தது அஞ்சாவது குணாத்து கர்ண பேதம். குணம் ஹபிஷ, ஒரு இடத்துல தயிர் இருக்கும், ஒரு இடத்துல பால் இருக்கும், ஒரு இடத்துல நெய் இருக்கும், ஒரு இடத்துல புரோடாசம், ஒரு இடத்துல சோமரசம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஹவிஷு, வேற வேற ஹவிஷுக்கள். அந்த குணங்களை இட்டும் கர்மபேதம் உண்டு அப்படின்னு மீமாம்சகர் நிர்ணயம் பண்ண இரண்டாம் அத்தியாயத்துல. நமக்கும் இங்க பாருங்க, தார வித்தியாக்க எட்டு கல்யாண குணங்கள் அப்படி பார்த்தா உஜ்ரவந்தி ஹோ அப்படின்னு சொல்றோம். அதே நேற்று பார்த்தோம் வைஸ்வானர வித்தியை, அதை சொல்லச்ச திரைலோக்கிய சரீரத்தம். பெருமாள் திரைலோக்கிய சரீர இழந்தால் இருக்கான், அவன் தான் வைஸ்வானராத்மா. ஆகவே அங்க வந்து கல்யாண குணம் உபாசிய ஆகாரம் வேறுபடுறது. சாண்டில் வித்தியில வேற மனோமயா பிராணசரீரா பாரூபகா அந்த மாதிரி குணங்கள் உபாசிய ஆகாரம். அதான் குணாத்து கர்ம பேரு. அங்க அபிஷு இங்க கத்திர கல்யாண குணங்கள். அதனால அதுவும் பேதத்தை உடையதா இருக்கு. ஆகவே இது அஞ்சாவது பேதம், பேதக பிரமாணம். ஆறாவது பிரகரணாந்தரம் பேர். பிரகரணம் பூர்ணமீமாசையால் சொல்லச்ச அக்னிஹோத்திர பிரகரணம் அது தனி, தசபூர்ணமாச பிரகரணம் அது தனி, ஜோதிஷ்டோம பிரகரணம் அது தனி, ராஜசூய பிரகரணம் அது தனி, அஸ்வமேத பிரகரணம் அது தனி. இப்படி ஒவ்வொரு பிரகரணத்திலையும் ஒவ்வொரு கர்மா சொல்லப்படுறது. எல்லா கர்மா ஒண்ணும் வச்சுக்கோங்க, ஒரே பிரகரணம் போருமே. எதுக்கு சொன்னதையே திருப்பி திருப்பி திருப்பி சொல்லணும், அது வேண்டாமே. அதனால பிரகரணாந்திராது கர்மபேதம், ஒரே பிரகரணமே போறோம் அப்படின்னா எத்தனை பிரகரணங்கள், பல பிரகரணங்கள். அந்தந்த யாகத்தை சொல்றதுக்கு அந்தந்த பிரகரணங்கள் வந்திருக்கு. அவைகள்லாம் சேர்த்து அழகா யாகாதிகளை நிர்ணயம் பண்ணி போயிடுத்து. இந்த யாகத்துக்கு இது தேவதை, இது அபிஷேகம், இது அங்க யாகங்கள், இப்படி எப்படி பண்ணணும், இத்தனை தூக்குகள், அப்படி அப்படின்னு அந்தந்த பிரகரணத்துக்கு வேண்டிய அனைத்தையும் சொல்லிட்டு போறது. அதனாலேயே இந்த பிரகரணத்துல வேற, அந்த பிரகரணத்துல வேற அப்படின்னு தெரியும். அதனால இவங்க அனைத்தும் ஒண்ணு எப்படி சொல்ல முடியும், எல்லா கர்மாக்களும் ஒண்ணு இல்லை, பல பல கர்மாக்கள் பிரகரணத்தை கொண்டு. நமக்கும் அப்படித்தான் பிரம்ம வித்தியில, இது சாண்டில்ய வித்யா பிரகரணம், இது உத்தியத வித்யா பிரகரணம், இது தகர வித்யா பிரகரணம், இது யாகிருதி சரீரக பிரம்ம வித்யா, இது பூம வித்யா, இது சத்வித்யை, இது வைஸ்வானர வித்யை, இது பஞ்சாக்னி வித்யை, இது மது வித்யை. எத்தனை பிரகரணம், எவ்வளவோ பிரகரணங்கள் இருக்கு. அத்தனை பிரகரணங்கள் நம்ம வேதாந்தங்கள்லயும் இருக்கே. அந்தந்த இல்லைனாக்க எல்லாம் ஒரே வித்தியன்னாக்கா பிரம்மத்தை உபாசிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தானே. என்னத்துக்கு இத்தனை வித்தியை சொல்லணும், இத்தனை பிரகரணங்கள் ஏன் வந்தது? ஒவ்வொரு பிரகரணத்திலையும் இந்த வித்தியைக்கு இத்தனை கல்யாண குணம், அந்த வித்தியைக்கு அத்தனை கல்யாண குணங்கள் அப்படின்னுட்டு எதுக்கு நிர்ணயம் பண்ணிட்டு போயிட்டு வர்றேன். அது வேண்டாமே, வேண்டியதே இல்லையே, எல்லாம் ஒரே வித்தியை தானே. பிரம்மம் ஒண்ணுதான், குணங்குளம் ஒண்ணுதான், பழமும் ஒண்ணுதான், பேரும் ஒண்ணுதான் நீ சொன்ன இல்லையோ, அவை எல்லாம் வெவ்வேறு தான் ஆகுமே, எல்லாம் வெவ்வேறு இல்லையே உன் பட்சத்துல. அப்போ அத்தனை பிரகரணத்தையும் தள்ளிவிடும், ஒரே ஒரு பிரகரணம் தான் இருக்கு. அது பிரம்ம வித்யை ஒண்ணு இருந்துட்டு போருமே. இத்தனை தச உபநிடத்து, அப்புறம் மீதி எத்தனையோ உபநிடத்து, உணவு வருஷத்துக்கள் எத்தனை பிரம்ம வித்தியைகள், எதுக்கு அதெல்லாம் உணவு கஷ்டப்பட்டு எதுக்கு படுத்தணும் நம்மள? அதனால இதுவே போருமை, இதுவே போரும் அப்படின்னு ஆகிடும். ஆனால் அது கிடையாது. ஏன்னா பிரம்ம வித்தியைகள் பல பிரம்ம வித்தியைகள் இருக்கின்றன. அதுக்கு மூல காரணம் பிரகரணம். இப்படி ஆறு பிரமாணங்களை நியமசிகள் சொல்லியிருக்கா. சப்தாந்தரா, வேற சப்தம், ஏற்கனவே சொன்ன முடியும், யாகம் தானம் ஹோமம் அந்த மாதிரி ஒரே சப்தம் எதிர்த்து எதிர்த்து எதிர்த்து எதிர்த்து வருது. மூணாவது சங்க எண்ணிக்கை, நாலாவது சந்தியை பேர், தர்சபூர்ண மாசம், அக்னிஹோத்திரம், வாஜ்பேயம், சேனம், இப்படின்னா எத்தனை பேரம் உடப்பேர் இருக்கு. அதே மாதிரி ஒரு குணம் அபிஷு, அபிஷும் பல பல அபிஷுக்கள் நமக்கு, அது மாதிரி குணங்கள் கல்யாண குணங்கள், அமாதிரி பிரகரணங்கள் பல பிரகரணங்கள் எப்படி இருக்கு. இந்த ஆர்வம் நமக்கு உண்டாச்சு. பிரம்ம வித்தியைகளுக்கும் அவைகள் உண்டு. அதை கொண்டு பார்க்கச்ச பிரம்ம வித்யா பேதம் நான் தூக்கணும். ஒரே ஒரு பிரம்ம வித்யை அப்படின்னு நீ சொல்ல முடியாது. இன்னொன்னு ஒண்ணு, நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், சம்யோகம் சையோக சோதனை, அந்த சையோக ரூப சோதனை ஆக்கியா அப்படின்னு மீமாம்சகன் சொல்லிருக்கா. கர்ம ஐக்கியத்தை சொல்றதுக்கு அதை வச்சுட்டுதான் நம்ம ஆக்ஷேபம் பண்ணோம். பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷி பிரம்மம், பிரம்ம வித்யன்னுட்டு பேர் ஒண்ணு, பிரம்ம குணங்கள் தான் உபாசியம், பிரம்மமே உபாசியம், அதனால அதுவும் ஒண்ணுதான். அத மாதிரி உபாசியத்தை ஜாயத்தை எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அதுவும் சோதனையும் ஒரே இது விதிப்பத்தையும் விதிசப்தம். அந்த மாதிரி பலன் இருக்கு பாருங்கோ, பிரம்ம பிராப்தியும் ஒண்ணுதான் அப்படின்னுட்டு போர்பட்சி சொன்னான். அதனால பிரம்ம வித்யம் தான் ஒண்ணுதான், அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்க பேரே ஒண்ணும் இல்லை. சாமான்யமான யாகம் சொன்னாக்க எந்த யாகம், எந்த யாகமும் கேட்கணும். அந்த பெருமாளை சொல்லச்ச அந்த பகவான் நாராயணன் அப்படின்னு சொன்ன செய்யப்படும், நாராயணன் காப்பாற்றுவாங்க. லோகத்தில் இருக்கிற நாராயணன் காப்பாற்றுவாங்க, எந்த நாராயணன், அவனுக்கு இனிஷியல் வேணும். அந்த மாதிரி யாகம்னாக்க ஒரேயாக இல்லையே, அதுக்கு பேர் வேணும். இல்லைன்னா எல்லா தர்ம சாங்கரியம் வந்துடும். எல்லா யாகம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது, தர்ம சாங்கரியம் வந்துடும். அதனால யாகம்னு சொன்னா இந்த யாகத்துக்கு பேர் என்ன, அந்த யாகத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பெயர்ல ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒரு பேரு, அதை வச்சுட்டு நிர்ணயம் பண்றக்கா. அதனால இந்த மாதிரி ஒரு ஆக்கியா, ஆக்கியா வேறதான், வேற வேற பேர்கள், பலமும் வேற வேறதான். பிரம்ம வித்யன்றது பலன் தான், வாஸ்துவம் பிரம்ம பிராப்தி தான் பலன். ஆனா இப்ப மது வித்தியத்தை உபாசிக்கிறான், மது வித்திய உபாசித்தனா என்ன ஆகும், அவனுக்கு வசுபத பிராப்தி பூர்வகமான மோஷம் கிடைக்கிறது, வசுவா மாறி அதன் பிறகு அவன் இதுக்கு போவான், மோட்சத்துக்கு போவான். அந்த மாதிரிலாம் இருக்கே, அதனால வசுபத பிராப்தி பூர்வகமா இருக்குது. இப்ப இந்த இடத்துல பிரம்ம வித்யா பணம் வேறையா போயிடுச்சு, வேறையா போயிடுச்சு. இன்னும் சில பேர் எனக்கு கைவல்யத்தையும் அனுபவிக்கணும், நம்ம ஆத்மா அனுபவம் மோஷமும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். கொஞ்ச நாள் கைவல்யத்தை அனுபவிக்கணும், அப்புறம் தான் மோஷத்துக்கு போறோம். நம்மள மாதிரி இருக்கிறவாள் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு எனக்கு பிரமாணம் அனுபவிக்கணும். எனது தேகாவசானியமாம் சொத்தாதம் பிராபிய ஸ்வயம், இந்த தேகமுடியத்தை உன் திருவடியிலே என்ன சேர்த்துக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதனால இந்த இடத்துல வந்து பல பேரும் இருக்கே, பிரம்ம வித்தியிலே பல பேரம் வசுகத பிராப்தி பூர்வகமா இருக்குது, கைவல்ய பிராப்தி பூர்வகமா இருக்கு. அதனால இந்த மாதிரி வேதக தர்மங்கள் இருக்கு பல பிராப்தி. அதனால ரூபம் அதுவும் இருக்குது. என்ன ரூபம்? இந்த வித்தியில இத்தனை குணம், அந்த வித்தியில அத்தனை குணம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டுமே. அதனாலதான வித்தியாபேதம் சொன்னோம். அதனால இதுவும் வித்யாபேதத்துக்கு மூல காரணம். இங்க ரூபபேதம் இருக்கு, உபாசிய ஆக்கார பேதம். அதே மாதிரி சோதனா என்ன சொன்னா, உபாசித வியாயித வேதம் எல்லாம் ஒரே அர்த்தம், அர்த்தமான விஷயம். நீ சொல்றது நாங்களும் ஒத்துக்கிறோம், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆனால் ஒண்ணு, ஒரே அர்த்தமா இருந்தா கூட ஒரே விஷயத்த சொல்லாது. எதிர்த்து எதிர்த்து எதுன்னு சொன்னதே, ஒரே அர்த்தம் தான் யாகேன பாவம் ஏத்து, யாகேன பாவம் ஏத்தனே. ஆனால் வேற வேறதான் ஒத்துன்னு இருக்கமே, அத்தியாச கர்ம வேதம். அந்த மாதிரி இங்க கூட எப்படி அப்படின்னாக்கா, ஒரு பிரம்ம வித்தியை எடுத்துட்டு அதுக்கு இவ்வளவு திருக்கல்யாண குணங்கள் சொல்லி அந்த திருக்கல்யாண குணங்களை ஒன்று சுருக்கி கொடுத்து இந்த உபனிஷத், இது பிரம்ம வித்தியை, இந்த பிரம்ம வித்தியைக்கு இவ்வளவு குணங்கள், இதை கொண்டு உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உபனிஷத்து. அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த ரூபம் வேறுபட்டிருக்கு, ஒரே ரூபம் இல்லை. அவர்வாதிகள் வேறதான், மனோமயத்துவாதிகள் வேறதான், திரைலோக்கிய சீர்த்தம் வேறதான். இந்த மாதிரி ஒவ்வொரு கல்யாண குணமும் வேறுபட்டுதான் இருக்கு. அதனால ரூபமும் வேற, அந்த ரூபத்தெல்லாம் வேறுபடுத்தி அப்போ அதுல சங்கோஜம் பண்றது. இந்த எட்டு குணம் தான் தவிர வித்தியைக்கு, அதுல உபாசனம் பண்ண. சாண்டில்ய வித்தியில அது ஒரு 10-12 குணம் இருக்கு. அந்த 12 குணங்களை சுருக்கி அதை ஒண்டி தனியா தொகுத்து இதனை வந்து உபாசிச்சிடும் அப்படின்னு சொல்றது. இதான் ஒரு உபாதி கற்பனம், ஒரு குரூப் குரூப்பா சமூகம். இத்தனை குணங்கள் சேர்ந்தது இந்த சாண்டில்ய வித்தியா, அதை உபாசனம் செய். சொல் ஒரே சொல், ஒரே பொருளா இருக்கலாம், ஆனால் அந்த உபாதிக்கு பாருங்கோ இத்தனை குணம் அத்தனை குணம் அப்படின்னு பேதம். அது வேற வேறதான், வேற வேறதான் இருக்காது. அப்படி இல்லாம நிர்ணயம் பண்ணிட்டோம், நாமும் நிர்ணயம் பண்றது நாம பண்ணல, உபரிடம் பண்ணிட்டு போச்சு. உபரிடத்துக்களை இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போறதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை வந்து நம்ம விட்டு போக முடியுமா? அது அத்தனை ஏத்திருந்தாலும் ஆகணும், அது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால 6 பேதக பிரமாணங்கள் சொன்னோம். 6 பேதக பிரமாணங்களை இட்டு இந்த பிரம்ம வித்தியானது வேற வேறதான். அதே மாதிரியே வித்ய ஐக்கியத்தை சொல்றதுக்கு 4 சொன்னோம், சம்யோகம், ரூபம், சோதனை, பேரு, ஆட்சி. சம்யோகம் என்ன பலன், ரூபம் என்ன உபாசியாக்காரம், அவர் சோதனை என்ன வினைச்சொல், ஆக்கியான்றது பேரு அப்படின்னு சொன்னோம். 4 அந்த 4 கூட இங்க வேறுபடுறது. இப்படி வேறுபடுறதுனால இத மாதிரிதான் தெரிஞ்சுக்கணும். வித்யா பேதத்தை தான் ஒத்துக்கணும், வித்யா ஐக்கியத்தை இல்ல. எல்லா பிரம்ம வித்தியைகளும் ஒரே வித்தியை அப்படின்னு சொல்லக்கூடாது. வேறு வேறு வித்தியைகள் தான் இங்க சொல்லப்படுகின்றன. அது மட்டும் 100 விஷயம் இருக்கு. இந்த மாதிரி காமிய வித்தியைகளையும் இருக்கு, பிரம்ம வித்தியைகள் சிலது, சிலது புருஷார்த்தமா இருக்கும். நீங்க சாயங்காலம் ஒருத்தர் கேள்வி கேட்டேன், எங்கிட்ட வசம் சேர்க்கிறவர் சரணாகதி ஒத்தம் பண்றான். சரணாகதி மோக்ஷார்த்த சரணாகதியும் உண்டு, அதுதான் பிரதானமான ஒண்ணா நட்டிக்கிறோம். ஆனால் அல்பமான பலனுக்கோசம் கூட உபாசனம் பண்ணலாமே, அதாவது வித்தியைகளை நட்டிக்கலாம், பிரபத்தியை நட்டிக்கலாமே. இப்போ ஒருத்தனுக்கு ஞானம் வேணும், அதுக்கு ஒருத்தன் நட்டிக்கலாமே. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆளு, அவன் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறான், அது கூட என்ன பிரஜா தர்ம பிரஜா, தர்மத்தை அனுப்பிக்கணும் பிரஜாவர்த்தி. அவன் யாருக்குமே ஒரு ஆசை இருக்குமே, என்னுடைய வம்சம் வர்த்தி ஆகணும், என் பேரை சொல்ல ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு இருக்கணும். எனக்கு பிள்ளை கிடையாது, ரெண்டு பொண்ணு, ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பேரன் பேத்திகளோட சந்தோஷமா இருக்கும். இது வந்திருக்க ஆத்துல அட்டகாசமா எனக்கு திருப்பி, இந்த திருப்பதி ஆத்துல மூணு பேத்திகள் ரெண்டு பொண்கள் வந்திருக்கா பத்து நாள் இருக்கலாமே, ஆனந்தமா இருக்கிறது. எல்லாரும் ஆசைப்படுறது தானே, அதுக்கோசம் சரணாதி பண்ணலாம் முடியோ அப்படின்னு கேட்டேன். உண்டு பண்ணலாம், ஆனா தெரியவா வழக்க வச்சுக்கல, இது வேணும் அது வேணும் யாரும் சரணாதி பண்றது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் பரமே காந்திகள், அகம் மத்தக்ஷண தரோ மத்தக்ஷண பலம் ததா நவம, பலத்தையே நம்ம மோட்ச பலத்தையே நம்ம எதிர்பார்க்கலையே, எல்லாமே அவனுக்கு தானே சொல்றோம், எல்லாம் அவனுக்கு தான். அவனுக்கு எல்லாம் சொல்ற சமயத்துல இது வேணும் அது வேணும் வேணுமான்னா, ஆனால் ஒண்ணு மோட்சத்தை ஆசைப்பட்டு சரணாகி பண்ணிடும் பெருமாள் நமக்கு வேண்டியது அப்படியே கொடுத்துருவேன். சரீராரோக்கியம் அர்த்தாம்சே போகாம் செய்வானுசங்கிதான் ததாதி தியாயினா நித்தியம் அபவர்க்கப்பதோகை, மோட்சத்தை ஆசைப்படு அதுக்கோசரம் நீ பெருமாள் சரணாகதி பண்ண. அப்படி நீ பண்ணினேன்னாக்கா அதுக்கு என்ன வேணும், உபாசனம் பண்றதுக்கு உடம்பு வேணும், வெறும் உடம்பு இல்ல ஆரோக்கியமான உடம்பு வேணும். ஆரோக்கியம் வேணும்னா என்ன வேணுது, பணம் இருந்தாதான் ஆரோக்கியம் இருக்கும். பணம் இருந்தா என்ன பண்ண முடியும், நல்ல போகணும், நல்லா சாப்பிடணும், சுகமா இருக்கணும். யோகம் பண்ணிச்சு எப்படி பண்ணணும்னா உட்காந்து போங்க, உட்காந்துதான் போருமா அப்படி இல்லை, நல்லா சாந்துக்கணும். அதுக்கேத்த மாதிரி நம்ம ஐஷங்கர் ஆண்டவன் சேவை பண்ணா இருப்போம், அவ சிம்மாதம் கூட போய் சாந்துட்டு இருப்பார், அழகா சாந்துட்டு இருப்பார். அதனால அந்த மாதிரி சாந்துக்கணும், சுகமா பாருங்க. நம்ம கைக்கு கை வலிக்கூடாது, அது கையில நம்ம சினிமாவெல்லாம் பார்ப்போம் பாருங்க, கையில ஒரு இது மாதிரி இருக்கும் கவுக்கம்பு மாதிரி, அதை கையை வச்சுட்டு இருப்பார், பேலன்ஸ் வாட்டமா இருப்போம், அத மாதிரி இருக்கணும். அதனால போகங்கள்லாம் நமக்கு வேணும், நல்லா சாப்பிடணும், ஆகார சுத்தம் சத்துவசுத்தி, சத்துவசுத்தம் திருவாஸ்மதி. அதனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா நல்ல ஆகாரம் என்ன இருக்கணும், போகம் என்ன இருக்கணும், நிம்மதியா தூங்கணும், எந்த சிந்தனை இல்லாம நின்ன தூங்கணும். அது மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாம சாப்பிடணும். நாளைக்கு என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ இதே ஆகும்னு கேட்டுட்டு கஷ்டப்படுறது காட்டுகள் நல்லா அனுபவிக்கிறோம். இது வந்து நம்ம சொல்லல, இது புராண வசனம். சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்சை ஆனுஷங்கிதான் ததாதி தியாயினால் நித்தியம் அபவர்க்கப்பதவரி, அபவர்க்கப்பதவரி மோட்சத்தையே கொடுக்கிறவன். நீங்க மோட்சத்தை விரும்பினீங்கன்னாக்கா மோட்சத்துக்கு ஆணுஷங்கிகமா இருக்கக்கூடியது, ஆணுஷ சம்பந்தி அனுபந்தங்களா இருக்கக்கூடியது சரீரத்தை கொடுப்பான், அது திடமான ஆரோக்கியமான சரீரத்தை கொடுப்பான், அதுக்கு தேவையான அர்த்தத்தை கொடுப்பான் பணத்தை, அதுக்கு தேவையான போகங்களை கொடுப்பான், எல்லாருக்குமே நம்ம ஆனந்தமா இருக்கலாம். அதனால அதை ஆசைப்படுங்க. ஆனால் காமிய கர்மாக்குள்ள காமிய கர்மா இருக்கிற மாதிரி காமிய வித்தியைகளும் இருக்கு, அதில் கூட பேதம் உண்டு. எங்க மாமனார் சின்ன குழந்தையாம், ரொம்ப ஜனம் பொழைச்சாதுன்னு சொல்லிட்டாலாம், அந்த சமயத்துல நாவல்பாகம் பெரிய சுவாமிகிட்ட போய் குழந்தைய குழந்தைக்கோசரம் போய் பரஞ்சாதம் பார்த்துட்டாலாம் பெரிய மகான். அவன பண்ண உடனே பரஞ்சாசத்தான் விட்டு வச்சுட்டேன், பரஞ்சாசம் எடுத்து 89 நிமிஷத்துல இருந்தார். எங்க மாமியார் 78 வயசு இருந்துட்டு 78 79 இருந்துட்டு அதுக்கப்புறம் சுமங்கிரியா பணம் கொடுத்து சுமங்கிரியா. எங்க மாமன 89 நிமிஷத்திரம் தேவப்பெருமாளையே அணைச்சிட்டு கைங்க வந்துட்டு போனார். இவ பாருங்க உத்தேசம் என்ன, மோஷத்துக்கு தான் சரணாகிரி, ஜுரம் சொல்லிட்டு போய் பிரபத்தி பண்ணிட்டான். ஆனால் அந்த சரணாகிரி என்ன பண்ணிட்டு இவருக்கு நீண்ட ஆயுசம் கொடுத்துருது, பெருமாள் கைங்கரியத்தை கொடுத்தது, நல்ல அனுஷ்டானத்தை கொடுத்தது, நல்ல பாகவத சமர்ப்பியை கொடுத்தது. அத்தனை வைஷ்ணவ வந்து சேவிச்சுட்டு போனா கடைசி நாள். காரணம், இந்த பிரம்மருடைய அனுகிரகம் சரணாகிதியோட அனுகிரகம். அது மாதிரி எல்லாம் பண்ணணும். ஆகவே இந்த காமிய கர்மாக்கள் எல்லாம் இருக்கலையோ, காமிய வித்தியைகள் எல்லாம் கூட இருக்கு, அவைகள்ல கூட இப்படி பேதத்தை நாம் பார்த்துக்கணும். எல்லாம் ஒரே காமிய கர்மா இல்லை, எல்லாம் ஒரே காமிய வித்தியைகள் இல்லை. அந்தந்த காமிய வித்தியைக்கு அந்தந்த காலத்துக்கு அந்தந்த வித்தியா இருக்கு. அதனால இந்த மாதிரி பிரம்ம வித்தியைகள் பல உண்டு, அவைகள் அத்தனையும் வேற வேறதான். நீங்க சொல்ற மாதிரி ஒரே பிரம்ம வித்தியன்றது கிடையாது, எல்லாம் வேற வேறதான். எல்லாம் வேற வேறன்னு சொல்றதுனால இது விகல்பம் பண்ணிக்கணும். யாருக்கு எது பிடிக்குமோ அது அனுப்பிக்கிறது. யாருக்கு எது நமக்கு சரணாகி தான் பிடிக்கும், நம்ம சுலபமானது, நம்ம பண்றதே கூட கிடையாது. ஆச்சாரியர் சேவிச்சுட்டு நின்று இருக்கும், நமக்கு வந்து ஆச்சாரியர் பண்ணிடுற. மாதாதேவி தோன்றி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத சோகம் இரணி இவையோகோ ஏகலட்சியம் கயாயா தத்தோ விஷ்ணு பரிஜனதையா தேசிகேகி அப்பி. அதனால ஆச்சாரியாளால அர்ப்பிக்கப்பட்டோம். பெருமாள் திருவடியிலையும் பிராட்டி திருவடியிலையும் தேசிகனுடைய திருவுள்ளம் ரெண்டு பேருக்கும் உபாயத்தும், ரெண்டு பேரும் உபாயம், ரெண்டு பேரும் உபயம். ஜனனி இவையோகம் தாயே, உங்க ரெண்டு பேருடைய திருப்படியில எங்க ஆச்சாரியாளெல்லாம், ஆச்சாரியாளால் நான் அர்ப்பணிக்கப்பட்டேன், அர்ப்பிக்கப்பட்டேன், சரணாகதி பண்ணிக்கப்பட்டேன், சரணாகதி பண்ணிக்கப்பட்டேன். அதனால அப்படின்னு சொன்னதுனால இது மோக்ஷார்த்தம், மோக்ஷார்த்தம் பல வித்தியது அப்படின்னு சித்தாந்தம். அதை இங்க சொல்றேன் படுத்து கத்த விட்டு பாருங்க. சர்வராசு பிரம்ம வேத்யம் ஃபலம் அபி கழு தத்து பிரம்ம வித்யேதி சாக்கியா தியானாத்யுக்தே கலக்ஷே விதிரபி பஜனே சர்வ வித்யைக்யமித்தம் தன்ன ஆக்கியாரூபேதாத் தது உபஹித விதௌ தேன வைசிஷ்ட சித்தேயே மிஸ்ரம் மத்வாதி வித்யா பரமேகத ப்ரதக்காம்ய வித்யா சுதேவம். சர்வார்த்து பிரம்ம வேத்யம், அனைத்து வித்தியகள்லையும் பிரம்மந்தான் உபாசியமா இருக்கு. அதனால உபாசியன்றது ஒண்ணுதான். அதனால ரூபம் அவசிஷ்டமா இருக்கு, விசிஷ்டம் இல்ல, வேற வேற இல்ல, ஒரே ரூபம்தான். பலமபி தற்கொலு ஒரே பலன், பிரம்ம பிராப்தியான பலன். அதனால பிரம்ம பிராப்திங்கிற பலனும் ஒண்ணுதான். அதுவும் சரியா போயிடுது, ஒரே மாதிரி. ஆக்கியாச பிரம்ம வித்யாதி பேர் என்ன, நீங்க எத்தனை வித்திய பேர் சொன்ன என்ன, எல்லாம் பிரம்ம வித்யான் பேர். ஆக்கியாச பிரம்ம வித்யாதி. அது மட்டுமா, விதிரபி சோனா விதி பிரத்யம், அது கூட தியானாதி முக்தி ஏகலட்சிய பஜனை. தியானம் உபாசனம் அது மாதிரி வேதனம் இதெல்லாம் ஆத்தியானம் இந்த மாதிரிலாம் இருக்கு. இத்தனையும் பஜனை ஏகலட்சிய பஜனை, பஜனம்னாக்கதான் உபாசனம் சொல்லணும், பெருமாள் அடையிறது. எல்லாம் சமான அர்த்தம் சொல்லணும், பக்தி யோகான்னு அர்த்தம். அதுலதான் போறது, பக்தி ரூபமான விஷயத்துலதான் இத்தனை பேரும் வருது. தியானம் உபாசனம் இதெல்லாம் அதனால இத்தம் சர்வ வித்யைக்கியம், எல்லா வித்தியைகளும் ஒரே வித்யதான், வெவ்வேறு வித்தியை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் சமாதானம் தன்ன அது கிடையாது, இவ்வாறு ஆட்சேபிக்க கூடாது. என்ன ஆக்கியார் உபபேதா, சத்ய வித்யா, நகர வித்யா, பூம வித்யா, எத்தனை எவ்வளவு வித்யைகள் பேரு. அதனால ஆட்சிகள் பேர்லாம் வேற வேற இருக்கு. அது மாதிரி அபகதாபத்வம், மனோமயத்துவம், ஒவ்வொரு வித்தியிலையும் ஒவ்வொரு ரூபம் இருக்கு, பல ரூபங்கள். அதுல எட்டு இருபது பன்னெண்டு நிறைய இருக்கு. அதனால ஆக்கிய பேதம் ரூப பேதம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால பிரம்ம வித்தியை ஒன்னா எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பேர் வேண்டாமே, அதனால இத்தனை வித்தியை 26 அதிகரணம், அதுல இப்போ 23 அதிகரணம் எடுத்து, இந்த 23 அதிகரணத்துல விசாரணை பண்றது வேண்டாம். எதுக்கு உலகம் விட்டு பண்ணணும்? வேண்டாமே வேண்டாம். அதனால ரூப பேதம் இருக்கு. சாமான்யமா பிரம்ம வித்தியன்னு பேர் சொன்னா கூட, சாமான்யமா யாகம் சொன்னாலும் அந்த யாகத்துக்கு பேர் நான் உண்டு, ஜோசிச்சோமும் தரிசம் பண்ண மாசம். அந்த மாதிரி இங்கேயும் பிரம்ம வித்தியன்னு சொன்னா சாமான்யமாக விசேஷமாக அதுக்கு பேரெல்லாம் உண்டு, நகர வித்தியா, அந்த வித்தியா, இந்த வித்தியன்னு. அதனால இது பேதம் உண்டு. இன்னொன்னு நீ சொன்ன சோதனா அப்படின்னு சொன்ன, அதாவது விதி பிரத்தியம், விதி பதம், அது கூட எப்படி தெரியுமோ, தது உபகித விதவ் தேன வேசிட்டு, அதாவது அந்தந்த ரூபங்களை, அந்தந்த ரூபங்களை சொல்லி, அந்தந்த ரூபங்களை சொல்லி, இந்த வித்தியக்கு இந்த ரூபம், அந்த வித்தியக்கு அந்த ரூபம் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி எல்லாத்தையும் இது ஒரு பிரகரணமா காமிச்சு கொடுக்கறது, துறைக்காக சொல்லி கொடுக்கணும். இந்த வித்தியக்கு இப்படி ஒரு ரூபம், அந்த வித்தியக்கு அப்படி ஒரு ரூபம், அந்த மாதிரியாக ஒரு உபகிதம், உபகிதம்னாக்க சுருக்கி காமிக்கிறது, இது இந்த வித்தியை சேர்ந்தது, அது அந்த வித்தியை சேர்ந்தது அப்படின்னு. தது உபகித விதம் தேன வயசிட்டு சுத்தே, நகர வித்தியை வேறதான், சாண்டில்ய வித்தியை வேறதான், வைஸ்வானர வித்தியை வேறதான், போம வித்தியை வேறதான், இந்த மாதிரி வேற வேறன்னு காமிக்கிறது வைசிஷ்டியம் விசேஷம் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி வைசிஷ்டியம் சித்திச்சு விடுது. நீ பணம் சொன்ன, பணத்துல கூட வேறு வேறு மது வித்தியா இருக்கு. மது வித்தியா என்ன அர்த்தம்? பணமே வேற, பிரம்ம பிராப்தி தான் பணம். ஆனா இந்த பசுவாதி பத பிராப்தி பூர்வகமா தெரியுது. சுவாமி தேசிகன் விசாரத்துல அர்த்த பஞ்சக அதிகாரத்துல இத ஒரு விரோதியாவே சொல்ற, விரோதிகளை சொல்ற சமயத்துல இதையும் சொல்ற. நேர பெருமாள்த்தோட விழுவானா அதை விட்டுட்டு நாம வந்து வசுவாதி பதத்தை அடைஞ்சிட்டோம், அங்கே இருந்து நாம மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறானே, அவளை பார்த்து பெருமாள் கிண்டல் பண்றேனோ, ஐயோ மோட்சம் வேணும்னு கேட்டார் தேசிகன். ஒரு தரம் வாங்கிக்கோன்னு தேக அவசானி, இந்த உடம்பு முடிச்சே நான் கொடு, உடனே பெருமாள் கிண்டல் பண்றேனோ, இன்றோ நாளையோ ஓ என்று நகை செய்கின்றானே, மரியாதை பண்றான். அவ்வளவு ஆசையை கேட்டே உனக்கு என்னுடைய இடத்தையே கொடுத்துடுறேன்னு, நாளைக்கு வாங்கிக்கிறேன், நாளைக்கு வாங்கிக்கிறேன். ஏன் அப்படி உனக்கு இந்த உடம்புல ஆசை, இந்த பிறவியில் உனக்கு ஆசை இருக்கு? தேசியம் அப்படி இல்லை, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், சம்பிரதாயத்துக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுக்கு ஒத்துருந்தது. அதனால இந்த மாதிரி ஆசை இருக்கும் எல்லாருக்கும், அந்த ஆசையை முற்றுண்டு பெருமாள்கிட்ட சேர்க்கணும். அதனால மத்வாதி வித்யாபலம் மிஸ்ரம், மிஸ்ரம் சேர்ந்திருக்குது அது. அதனால வசுவாதி பத பிராப்தி பூர்வமான மோட்சம் அப்படின்னு தான் பலமா இருக்கு. அதனால அந்த பிரம்ம வித்தியை வேற, இந்த பிரம்ம வித்தியை வேற என்ன ஆகிடும் பெருமாள். அதனாலதான் ஆர்த்தோ ஜிக்யாசர் அர்த்தார்த்தி ஞானீச பரதர்ஷப அப்படின்ட்டு. அதுல என்னதான் பக்தி பண்றா, ஆனா ஒருத்த என்ன பண்றா, ஆர்த்தஹ அர்த்தார்த்தி, இவா ரெண்டு பேர். ஒருத்தன நிறைய பணம் இருந்தது, அந்த பணத்தை தொலைச்சுட்டான், அவன் ஆர்த்தன், அந்த பணம் திருப்பி வேணுமே. இன்னொருத்தனுக்கு ஒண்ணுமே இல்லை, புதுசா பணம் வேணும்னு ஆசைப்படுறான், அது ரெண்டாவது. ஜிக்யாசுன்னா கைவல்யா, கடைசியில ஞானி, உபாசகன். அதுல கடைசி ரெண்டு தனியா பிரிச்சுட்டேன், முதல் ரெண்டு ஐஸ்வர்யார்த்தின்னு சொல்லிட்டேன். அந்த கைவல்யார்த்தியை சொல்லச்ச அவன் என்ன சொல்றான், பகவான் அங்க போய் கைவல்யத்தை அனுபவிச்சுட்டோம், அதன் பிறகுதான் மோட்சம் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரிலாம் லோகத்துல பேதம் இருக்கு, இதெல்லாம் பிரதிபந்தகம் இருக்கு. தேகாவசானியமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஏன் ஆர்த்த பிரபத்தியா பண்ணலாமே, பண்ண மாட்டோம், அது நமக்கு பிடிக்காது. அதனால பரிதர வித்தியாசம், எல்லா பிரம்ம ஒவ்வொரு பிரம்ம வித்தியகள்லயும் ஒவ்வொரு பேதம் இருக்கு. அதனால பிரதக்கு ஒரு இடத்துல வேற பழமே கிடையாது, பிரம்ம பிராப்தி உண்டுதான் பலன். அதே மது வித்தியிலையோ இந்த சுவாதிபத பிராப்தி பிரம்ம பிராப்தி ரெண்டும் சேர்ந்திருக்குது, இந்த மாதிரி வேற வேற. அதனால காமிய வித்தியைகள்ல கூட காமிய வித்தியாச ஏவம் இவ்வாறு சிந்திக்கணும். காந்த பழங்கள்லாம் கூட நிறைய வித்தியைகள் இருக்கு, இந்த நாலாவது பாடம் வரப்போது விசாரம் நடப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அந்த வித்தியெல்லாம் பேதம் பண்ணிக்கணும், எல்லாம் ஒரே வித்தியா இல்லை. காமியங்கள்லயே அப்படி இருக்கு, பிரம்ம வித்தியிலையும் அப்படித்தான். அந்த மாதிரி சிந்தனை பண்ணிக்கோங்க. ஆகவே பிரம்ம வித்தியன்றது ஒன்னும் சொல்லக்கூடாது, பல பிரம்ம வித்தியைகள். அதோட பலன் என்னென்ன அடுத்த அதிகாரத்துல சாய்க்கப்பாரு, விகல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லப்பாரு. ஆகவே இந்த பிரம்ம வித்தியன்றது வேற வேறதான். அதுக்கு மூலம் மீமாம்சகர் சொன்ன ஆறு ஹேதுக்கள், சப்தாந்தராதி ஹேதுக்கள், அவைதான் பேதக பிரமாணங்கள். அதை இங்க சாய்க்கிற லோகத்துல சோகத்தை இப்ப பாருங்க, சர்வாசு பிரம்ம வித்யம் பழமை பழமதி கழுத்தது பிரம்ம வித்யேதி சாக்கியா தியானாதி முக்கியேக லட்சியே விஜரபி பஜனே சர்வ வித்யஹீக்யம் யுத்தம் தன்ன ஆக்கியாரூபேதாது தது உபஹித விதௌ தேன வைசிஷ்ட்ய சித்தேஹி மிஸ்ரம் மத்வாதி வித்யா பலமிகச்ச பிரதகு காமிய வித்யாசு சைவம் கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.